அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் கிடைச்சாச்சு லவ்லி வைஃப் பிறந்தாச்சு சந்தோஷம் படிப்போம்பா சங்கீதம் கேட்டது கிடைச்சிடும் லக்கி பிரைஸ் கிடைச்சாச்சு லவ்லி வைஃப் பிறந்தாச்சு சந்தோஷம் படிப்போம்பா சங்கீதம் சந்தோஷம் படிப்போம் வா சங்கீதம்